மங்கள தலைமையை பின்பற்ற நெற்றியை குங்குமம் அழகாவது, மூங்கிலே போன்ற மூன்று மூணாவது, மாதிரியை கடைகளே திருமாந்தியம் கண்ணியை வளையம் தாரியம். இந்த ஆண் ஒரு சுமதி பெண்களுக்கு சுமதி பெண்ணுக்கு மிக அத்தியாவசியம். இதைதான் சொல்லலாம், நெடுமோ வாழணோங்கிறது அது எதிராக சொன்னாங்கன்னா பிரதானுக்கான நான் இன்னைக்கு பிரதானுக்கான இல்லை. அதனால அது செய்யக்கூடாத சொன்னா அதுல இந்த மதத்துக்கு நாம் ஒரு சுகாதாரங்களை கேட்கணும்னா எடுத்து கேட்க இன்னைக்கு பார்க்கலாம். அதுல எந்த மாதிரிதான் நாம் செய்யலைங்கிறதுனால திருப்பதியில தோண்டி அங்கே